கண்ணீர்தான் என் மொழி, நீ இல்லா வானத்தின் நீளம்தான் என் வலி. எங்கு இருப்பாய் அங்கு வருவே, வேறு என்ன வேண்டும். கண்ணும்மா கண்விழி, கண்ணீர்தான் என் மொழி, நீ இல்லா வானத்தின் நீளம்தான் என் வலி. எங்கு இருப்பாய் அங்கு வருதே, வேறு என்ன வேண்டும். எங்கு இருப்பாய் அங்கு வந்தேன்.